الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد: اذا قضيت الصلاه فانتصروا في الارض وابتغوا من فضل الله. وقال النبي صلى الله عليه وسلم: من ياخذ مالا بحقه يبارك له فيه، او كما قال عليه الصلاه والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ரஷான் அபு தாலாவுக்கே உரித்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாவணிகள், தவற தாவணிகள், சுகதாக்கள், சாலிகங்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். வருகை தந்திருக்கிற அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சடாத்தினை சமர்ப்பணம் செய்து, பணம் பத்தும் செய்யும் என்ற தலைப்பில் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரைத்தான் அல்லாஹ்வின் நன்னடியார்களே. இந்த பணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இமாம் ஷாபிர் அஹ்மத்துல்லா சொல்லுவார்கள், பணம் என்பது கல்ஹையா, அது பாம்பு மாதிரி. இந்த பாம்பை எல்லோருமே சாதாரணமாக போய் பிடித்தால் கடித்து விடும். அதற்கு என்ற பயிற்சி வேண்டும். பயிற்சி உள்ளவர்கள் பக்குவமாக பிடிப்பார்கள், பயிற்சி இல்லாதவர்கள் அறிந்து போவார்கள். இந்த பணத்தை கையாளுவதிலும் சில பயிற்சிகள் தேவை. இல்லை என்றால் இந்த பணம் அழிவுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். இந்த பணத்தை நன்மணியில் செலவழிப்பது எப்படி என்பது குறித்து நிறைய தகவல்களை பேசுவார்கள். இந்த பணம் இருக்கிறதே அந்தலில் இதா அம்சத்தம், பணத்தை நீ சேர்த்தே வச்சிருந்தேன்னு சொன்னா நீ பணத்திற்கு அடிமை, நீ பாதுகாத்துக் கொண்டிருக்க வேண்டும், பணத்திற்கு நீ அடிமை. இதா அன்பத்தகு, பணத்தை நீ செலவழித்தால் அல் மாலுலக்க, உனக்கு செல்வம் அடிமை. நீ செலவழித்தால் உனக்கு அது கட்டுப்படும், நீ தேக்கி வைத்தால் உன்னை அது மிஞ்சிவிடும். இதுதான் பணத்தினுடைய பண்பு. அன்புக்குரியவர்களே, இந்த பணம் குறித்து என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் இருக்கிறது, அதுவும் துன்யவியத்தான ரீதியிலே இந்த பணம் நிறைய வேலையை செய்யும். என்னை விட உலகம் சார்ந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அறிந்தவர்கள். அதனால நான் இப்பொழுது ஆகிரத்து சார்ந்து, மார்க்கம் சார்ந்து இந்த பணத்தால் ஏற்படுகிற நன்மைகள் ஏழு, தீமைகள் மூன்று, ஆக இந்த பணம் பத்தும் செய்யும் என்பதை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தீன் சார்ந்து பணம் செலவழிப்பதால் ஏழு நன்மைகள் இருக்கிறது, ஏழு வகையான பயன்கள் இருக்கிறது. அதில் முதலாவது, இந்த பணம் இருக்கிறதே முதலில் தனக்கு தேவை, இபாதத்திற்காக, ஆனத்திற்காக. ஒரு மனிதன் இபாதத்தை செய்ய வேண்டுமானால் இபாதத்திற்கு ஆணை வேண்டும், சத்து. ஆணை வேண்டுமானால் அதற்கு பணம் வேண்டும். இபாதத், ஒரு தனி மனிதனுடைய இபாதத்திற்கு பணம் தேவை. ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா என்னவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். பள்ளிக்கு வருகிற பொழுது ஜபர்தஸ்தான ஆக விலை உயர்ந்த ஆடைகளை கொண்டு வருவார்களாம், அணிந்து வருவார்களாம். காரணம் கேட்கிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீனை நான் பார்க்கப் போகிறேன், ஒரு கணித்து பார்க்க போகிற பொழுது எவ்வளவு உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு செல்கிறோம், சராசரி ஆடைகளை அணிகிறோம், அதற்காக தனி ஆடை, புது ஆடை எடுத்து அணிகிறோம் இல்லையா. இதை போன்று ஹசன் பசரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது புத்தாடையை அணிந்து கொண்டு வருவார்கள். இவர்கள் வருவதை பார்த்த ஒரு கிராமவாசி அசரல் பதில் ரமத்துல்லாவிடத்தில் கேட்டாராம், என்னமோ ஹதீஸ் நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். ஒரு கிராமவாசி கேட்கிறார், அதுவும் மாற்று மதத்தை சார்ந்த காபிர் கேட்கிறார், நீங்கள் நிறைய உபதேசம் பண்ணுகிறீர்கள். அத்துன்யா சிஜுனுல் முக்மின் ஓ ஜன்னத்துள்ளில் காபிர், உலகத்தில் உலகம் என்பது முக்மீன்களுக்கு சிறைச்சாலை, ஆனால் காபிர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்கிறீர்கள். நாங்கள் காபிர்கள் கோமணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனா இல்ல, நீங்கள் முக்மீன்கள் சொர்க்க வாழ்க்கை என்னவா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஹதீஸுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லையே என்று கேட்க, ஆடையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்துக் கொண்டிருந்த அசன் பதரி ரமத்துல்லாஹித்தாரா பள்ளிகளே ஆடையை கொண்டு அலங்கரித்த அசன் பதரி ரமத்துல்லாஹித்தாரா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இங்கு நாங்கள் எவ்வளவுதான் ஆடைகளை உடுத்தினாலும் ஆகிரத்தை கவனித்து எங்களுக்கு இது சிறை நான் ஒன்றுமில்லை, மறுமையிலே உங்களுக்கு கிடைக்கிற தண்டனையை கவனித்து கோமணம் கூட உங்களுக்கு சிறந்த ஆடை என்றார்கள். ஆகிரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற தண்டனையை கவனித்து நீங்கள் கட்டியிருக்கிற இந்த கோமணம் உங்களுக்கு சிறந்தது. பண்புக்குரியவர்களை பள்ளிக்கு வருகிற பொழுது ஒரு மனிதன் கண்ணியத்தோடு கண்ணியமான ஆடைகளோடு வர வேண்டும். இதற்கு சிறவழிப்பது இஸ்ராப் அல்ல, விரும்பத்தக்கது. தனி மனிதனுடைய ஹஜ்ஜு இபாதத், இந்த இபாதத்திற்கு பணம் தேவை. இன்னொன்னு மிஸ்ரி சூஃபி ஆனால் பணத்தை சேர்க்கிறார்கள். ஒருத்தர் கேட்டாராம், இன்னொன்னு மிஸ்ரி ரமத்துல்லா போய் கேட்டாராம், நீங்களே சூஃபி இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்கிற ஆளுக்கு பேர் தான் சூஃபி, ஆனா நீங்களே பணத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்க, ஐந்தாவது ஒரு கடமையை இறைவன் மட்டும் கடமையாக்கி இருக்கவில்லை என்றால் நான் இதை சேர்த்திருக்க மாட்டேன் என்றார்களாம். நான்கு கடமைகளையும் பூர்த்தி செய்கிற வாய்ப்பை கொடுக்கிற ரபுல் ஆலமீன் இதை கொஞ்சம் சேர்த்து வைத்து ஐந்தாவது கடமையும் நிறைவேற்ற சொல்லியிருக்கிறான், எனவே நான் சேர்த்து வைக்கிறேன். அச்சுக்கு பொருளாதாரம் தேவை, தனி மனித அறிவாதா. ஜிஹாதுக்கு பொருளாதாரம் தேவை, ஜிஹாத் இபாதா. யார் ஒரு மனிதன் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார், அம்வால்களை கொண்டும் அன்புசை கொண்டும் போராடுங்கள், போருக்கு காசையும் கொடுங்க உங்களையும் கொடுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஒரு மனிதன் தானும் போர்க்களத்திலே கலந்து காசையும் செலவழிப்பானியானால் ஒரே ஒரு திருகத்திற்கு 700,000 திருகம் செலவழித்த நன்மையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வணங்கி விடுகிறார் என்றார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றார். இபாதத்திற்கு, தனி மனித இபாதத்திற்கு பொருள் தேவை. இஸ்தியானா இபாதத்தோடு சேர்ந்து இபாதத்திற்கு துணை நிற்கிற நான்கு சாதனங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை. மல்பஸ் ஆடை தேவை, உணவு தேவை, உணவு ஆடை குடியிருக்க மஸ்கன் இடம் தேவை, மண்கே வாழ்வதற்கு மனைவி மக்கள் தேவை, இவர்களுக்கு செலவழிப்பதும் இபாதத். இதற்கும் பொருளாதாரம் தேவை, மார்க்கம் அதனால் தான் சொல்லுகிறது மனாக்கிவிகா, சந்து வந்தெல்லாம் அலைந்து திரிந்து நீங்கள் பொருளாதாரத்தை தேடுங்கள், முடங்கி கிடக்காதீர்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார், அது முடிந்தவுடன் பர்தஷுஃபில்லாஹ் வஹுத்தஹுமின் ஃபதலில்லாஹ், பூமியிலே அலைந்து திரியுங்கள், நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அதற்கேற்ற பொருளாதாரத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்குகிறார், அதை நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, மார்க்கத்திற்கும் அதை செலவழிப்பதற்காக சேமித்துக் கொள்ளுங்கள். தனி மனிதனுக்காக பொருளாதாரம் தேவை என்று சொல்லுகிற இதே மார்க்கம். இரண்டாவதாக நாம் சேர்க்கிற பொருளாதாரம் சமூகத்திற்கும் செலவழிக்கப்பட வேண்டும். இதை ஏறத்தால ஒரு ஆறு வகையாக வசீரியங்களும் அதிசயங்களும் பிரிக்கிறார்கள். சமூகத்திற்கு செலவழிக்கிற பொருளாதாரம் கண்டிப்பா செலவழிச்சே தீரணும். இந்த பணம் செய்கிற வேலைகளில் மிக முக்கியமான வேலைகளில் ஒன்று ஜகாத். அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுக்கிறான் இல்லையா, இந்த ஜகாத்தை ஏழைகளின் வரியை அவர்களுக்கு உரிய முறையில் வழங்க வேண்டும் மார்க்கம் சொல்கிறது. இரண்டாவதாக பணத்தின் நன்மைகளில் மிக முக்கியமானது ஜக்காத்தை கொடுத்தே தீர வேண்டும். நமக்கு மட்டுமல்ல ஜக்காத்தை கடமையாக்கவில்லை, முந்தைய வேதங்களில் இருக்கிற எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருந்தார். அஹிம்மத்தன் யஹ்துன பி அம்ரினா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவர்களை மாபெரும் இமாமாக ஆக்கி அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னால் நல்லதை செய்ய வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்று நபியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுகிறான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுகிறான், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லுகிறான், யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தார்களை ஜகாத்து கொடுக்குமாறும் தொழுகுமாறும் ஏவினார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. மனிதர்களுக்கு மட்டும் ஜகாத் அல்ல, முழு சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும், அதை அடுத்தவர்களுக்கும் கொடுத்து வாழ வேண்டும், இதிலேயும் நன்மை இருக்கிறது என்று பேசுகிறது. ஆனால் இன்றைக்கு ஜகாத்தை நாம் எப்படி கொடுக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தில் தீனுடைய ஆர்வம் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. ஜகாத் விஷயமா பொதுவாகவே கேள்வி கேட்கிற பழக்கம் எல்லாம் உண்டு, ஆனா ஒவ்வொரு வருஷமும் பார்த்த குறைஞ்சுகிட்டே வரும். அதுல நம்மிடத்திலே ஒருத்தர் கேட்டார், பொதுவாக இந்த கேள்விகள் அதுல ரமலான் மாத்திரை என்ன செய்யணும்னு கேட்டார். ரமலான் மாத்திரை நோன்பு வைக்கணும், சரிங்க ஏத்துற. சில பேர் கேள்வி பதில் சொல்றதுக்குள்ள டிவி முடிச்சிருவாங்க, சரிங்க ஏத்துற, ஒரு தண்ணீரை வாயிடுவேன். அதுல இந்த ஹஜ் மாத்திரை என்ன செய்யணும், அல்லா வசதியை கொடுத்திருந்தாண்டாக்கா அர்ஜுனுடைய மாத்திரை ஆட்சி செய்யணும், சரிங்க ஏத்துற. இது ரெண்டு ஒன்னா வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், உன் தலையில கள்ளத்தி போடணும். துலேத்தி மாதமும் ரமணாவும் ஒன்னா வந்தா என்ன செய்யணுமா? பண்புக்குரியவர்களே, என்ன கேள்வி கேட்பது என்பது கூட தெரியலையே. இதே மாதிரி ஜகாத்து சார்ந்த கேள்விகளை எடுத்தால் அல்லாஹ் அக்பர். நிறைய பேர் அல்லாவுக்கே ஹிக்மத், அதற்கு எத்தனை கிராம் இருந்தாக்கா ஜகாத் கொடுக்கணும், 87.5 கிராம் இருந்தா ஜகாத்து கொடுக்கணும். அப்ப இவங்க ஒரு முடிவு பண்ணிடுறாங்க, ஒரு வீட்டுல 100 கிராம் இருக்குன்னு சொன்னா இந்த 87 கழிச்சிட வேண்டியது, பாக்கி இருக்கிற அந்த 17.5 கிராமுக்கு மட்டும் ஜகாத்து. இவங்க ஒரு கணக்கு, 87 இருந்தா அதோடு சேர்த்து தான் கொடுக்க வேண்டும். ஜகாத்துக்கான நிசாப் அது, 87 கிராம்ங்கிறது ஜகாத்துக்கான நிசா. அந்த கொடுக்கிற முறை, அந்த முறையிலே கொடுக்கிறோமா? இந்த ஜகாத் பயனுள்ள ஜகாத்தாக மாற வேண்டுமானால் அதற்கு 8 முறைகள் இருக்கிறது, அந்த முறையிலே கொடுக்க வேண்டும். முதலிலே ஹிஜ்ரி அடிப்படையிலே நம்முடைய வருடத்தை கணிக்க வேண்டும். நீங்க இந்த மீலாத் அடிப்படையில கணிக்க கூடாது, ஹிஜ்ரி அடிப்படையிலே ஜகாத்தினுடைய வருடத்தை கணிக்க வேண்டும். இந்த வருடம் ரமலான்ல கொடுத்தா அடுத்த வருடமும் ரமலானில் கொடுக்க வேண்டும், ஹிஜ்ரி முறை. இரண்டாவது, இந்த ரமலானிலே ஏன் ஜகாத் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், 1:70 நன்மை இதில் இருக்கிறது ஒரு பரலுக்கு, அதனால் இந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மற்ற மாதத்தில் கொடுத்தாலும் ஜகாத் கூடும் என்பதை விளங்க வேண்டும். மூன்றாவது, ஜக்காத்தை மறைமுகமாக கொடுக்க வேண்டும். சில பேர் போயே சொல்லியே கொடுக்கிறது, ஜக்காத் வச்சுக்கங்க அங்கும் தெரியலாம், இவரே அவங்க எல்லாம் இருந்திருந்த சொல்லணும், இவரே கொடுத்துட்டு அங்கும் தெரியல, அவன் சொல்ல மாட்டான் தெரியும். ஏன்னா ஜக்காத்து சேலை தனியா விற்கிறான், ஜக்காத்து சேலை, ஜக்காத்து வேசி வேஷ்டி, ஜக்காத்து சட்ட துணி. அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம், இப்ப ஏழைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமா? இந்த ஜக்காத்தினுடைய நோக்கமே ஏழைகளினுடைய முகத்திலே மலர்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் கூணி குறுகி போய் வாங்குகிற இந்த சூழலை 4 பேர்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு இது ஜக்காத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை அல்லாஹ்வும் பிரியப்படவில்லை, ரசூலும் பிரியப்படவில்லை. ஜக்காத்தை கொடுக்கிற பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் தெரியுமா? இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், மறைமுகமாக செல்ல வேண்டும், யாருக்கும் தெரியாமல் செல்ல வேண்டும், ரகசியமாக கொடுக்க வேண்டும், இதை அன்பளிப்புகள் என்று சொல்லி மனசுக்குள்ளே தான் ஜக்காத் என்ற நிஜத்திருக்க வேண்டும். வெளிப்படையாக ஜக்காத் என்ற நிஜத்திருக்க கூடாது, போய் யாருக்கும் தெரியாமல் கொடுத்து வைத்து வருகிற பண்பாடு கொண்டவர்களாக மாறிப்போக வேண்டும். செய்யுள் ஆபிதி ரஹமத்துல்லாஹி தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரப்பிள்ளை 100 குடும்பங்களுக்கு உணவு கொடுப்பார்கள், யாருக்குமே தெரியாமல். காலையில் அவர்கள் கதவை திறந்து பார்த்தால் வெளியே பொருள் இருக்கும், அவர்கள் இறந்ததற்கு பிறகுதான் யார் உதவி செய்தார்கள் என்றே தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன? அல்லாஹு அக்பர். நான்காவதாக, கொடுத்தது சொல்லி காட்டக்கூடாது. வந்தவன இந்த வருஷம் மாஷா அல்லாஹ் நான் 40,000 ரூபாய் ஜகாத் கொடுத்திருக்கேன், இந்த வருஷம் நான் 85,000 ரூபாய் ஜகாத் கொடுத்திருக்கேன், அம்பிட்டு பாலா போச்சு, இல்ல இந்த வருஷம் நான் 3.75 லட்சம் ரூபாய் ஜகாத் கொடுத்திருக்கேன், இந்த ஜகாத் யாருக்கு? அங்குக்குரியவர்களை யோசிக்கிறோம், மண்ணு கூடாது சொல்லி காட்டுதல் கூடாது. ஐந்தாவதாக, ஜகாத்தை கொடுத்து விட்டோம் என்ற தண்ணீரை கூட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இன்னும் நிறைய கொடுக்கிற வாய்ப்பை வழங்க வேண்டும், அல்லாஹ் இன்னும் நிறைய கொடுக்கிற வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே கொடுக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் வளர்க்கிற பொறுப்பை தான் எடுத்திருக்கிறான். யார் சக்காத்தை கொடுத்து விடுகிறார்களோ அந்த பொருளை வளர்க்கிற பொறுப்பை வானத்தையும் பூமியையும் தன்கை வசத்தில் வைத்திருக்கிற ரபுல் ஆலமீன் பொறுப்பெடுத்துக் கொண்டால் நான் வளர்த்துக் கொடுக்கிறேன் என்று. அதனால அங்க வந்து தன்னிறைவு அந்த தற்பெருமை இதெல்லாம் கூட. ஆறாவது ஹலால்ல இருந்து கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்கிறது ஹலால்ல இருந்து, வட்டி பணத்தை நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு இவர் வாட்டுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டு இருந்தாருனாக்கா இவர் எவ்வளவு கொடுக்கிறாரோ அவ்வளவு பாவம் இவருக்கு ஏறிட்டு இருக்கும். ஜகாத்தை கொடுக்கிற பொழுது வட்டி பணத்தில் இருந்து கொடுக்க கூடாது, தான் சுயமாக சம்பாதித்த பணங்களில் இருந்து ஜகாத் வழங்க வேண்டும். ஏழாவதாக தேடி போய் கொடுக்க வேண்டும். நிறைய ஏழைகள் இருப்பார்கள், தங்களை அறிமுகம் செய்து கொள்ளாமலே இருப்பார்கள், அவர்களிடத்தில் தேடி போய் ஜகாத்து தொகையை. நிறைய ஏழைகள் நம் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தேடி சென்று ரகசியமாக உதவி விட்டு வர வேண்டும். எட்டாவது ஜக்காத்து கொடுக்கிறது இந்த வரிசையா நிக்க வச்சு கொடுக்க கூடாது. வரிசையா நிக்க வச்சு வா இந்த ஒரு சேலையை வாங்கிட்டு போ, இந்த ஒரு வேட்டியை வாங்கிட்டு போ. அன்புக்குரியவர்களே, அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற அடுத்தவர்களுக்காக செய்கிற இபாதத்தல்ல, தன்னையும் தன் பொருளாதாரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுகிற மாபெரும் கடமை இந்த ஜக்காத். யார் கொடுக்கிறார்களோ அந்த பணம் சிறந்த பணமாக மாறிப்போகிறது. அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக இந்த பணம் செய்ய வேண்டிய வேலை தர்மம். ஜகாத் என்பது ஃபர்ல் என்றால் தர்மம் என்பது சுன்னத். இது ஃபர்ல் அது சுன்னத் அல்ல. குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது தொழுகையை சொன்ன எல்லா இடத்திலேயுமே 82 இடங்களிலே ஜகாத்தை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறார். தொழுகை எப்படி ஃபர்லோ அதை போன்று ஜகாத்து ஃபர்லு. தொழுகையிலே எப்படி சுன்னத் இருக்கிறதோ அதை போன்று பொருளிலே உள்ள சுன்னத் சதக்கா தான தர்மங்கள் இருக்கிறதே, இந்த தான தர்மங்கள் துதுக்கு அமைத்த தசு. யார் அதிகமாக தர்மம் செய்கிற பழக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ கெட்ட மரணத்தை அது தடுக்கும் என்றார்கள். வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட மரணத்தை அது தடுக்கும் என்று பேசுகிறார்கள். உமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த தர்மத்திற்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது. என்ன ஆற்றல் தெரியுமா? வியாபாரிகளே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், பெருமானார் பேசுகிறார்கள், வியாபாரத்திலே நிறைய தவறுகள் நடக்கும், பொய்கள் உருளும், வியாபாரத்திற்குள்ளே மோசடிகள் நடக்கும், இது அத்தனை பாவங்களையும் அளிக்கிற ரப்பர் கொண்டிருக்கிறது என்றால் அது தர்மம். வியாபாரிகளே அதிகமாக தர்மம் செய்து கொள்ளுங்கள், உள்ளே இருக்கிற கசடுகளை இந்த தர்மம் அழித்துவிடும் என்றார்கள். குமான் நபிகள் குமான் சதல்பாப அழைவர் செல்லவன் அவர்கள் பெருமானார் சாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் ரபுல்லாலமே இந்த சக்காத்தை இந்த சதக்காவை தர்மத்தை எப்படி வளர்ப்பான் தெரியுமா? ஆட்டின் ரோமத்தை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் ரபுல்லாலமே வளர்த்துக் கொடுப்பான் என்று சொன்ன பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயக்கத்தோடு தர்மம் கொடுக்க தயக்கத்தோடு நிற்கிற பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். பிலால் கடையில் கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். அது இந்த காலத்தில் இருக்கிறவங்க நேரம் வீட்டுக்கார மாட்டை கேட்காம எதுவுமே கொடுக்கவில்லை. ஒரு 500 ரூபா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு அப்படி இருப்பாங்க. அந்த வீட்டுக்காரம் ஒரு முறை முறைக்கும், முறைச்சோன்னு வேகமா வந்து 50 ரூபாய் நீட்டிட்டு போயிருவாரு. கொடுக்கலாம்னு மனசுதான் இருந்தா நான் வீட்டுல இருக்க முடியாதுல்ல, அதனால ஒரு மசூரா. அன்பிற்குரியவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக சொன்னால் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, பெற்றோர்களுக்கே வழிபட வேண்டிய அவசியம் இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்கள் இந்த தான தர்மத்தில் என்றைக்கும் உயர்ந்த கரங்களாக மாறிப்போக வேண்டும். உங்களுக்கு ஒரு வரலாறு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஏழை சஹாபிகள் என்று போற்றப்பட்டவர்களுடைய வரிசைகளில், ஏழை சஹாபிகள் என்று போற்றப்பட்டவர்களுடைய வரிசையில் அம்மார் ரலி அல்லாஹு ஒன்று. அம்மா ரலி அல்லாஹு தஆலா ரொம்ப ஏழை, அடிமையாக இருந்த அம்மா ரலி அல்லாஹு உரிமை கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் இந்த ஏழைகளிலேயே அதிகமாக தர்மம் செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த அம்மாராகத்தான் இருப்பார்கள். அம்மா நமக்கு என்னென்ன கனிமத்துகள் கிடைத்ததோ, என்னென்ன பொருட்கள் கிடைத்ததோ, போர்க்களத்திற்கு போனார், போர்க்களத்தில் இருக்கிற கனிமத் பொருள் பதிலே கலந்திருக்கிறார்கள். அம்மா ரலியல்லாஹு தஆலா உஹதிலே கலந்திருக்கிறார்கள், அம்மா ரலியல்லாஹு தஆலா கைபரிலே கலந்திருக்கிறார்கள், ஹுனைனிலே கலந்திருக்கிறார்கள். எல்லோரும் தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டார்கள் அந்த பொருளை. ஆனால் இந்த அம்மா, அடிமையாக இருந்த அம்மா, உரிமை விடப்பட்ட இந்த அம்மா அந்த பொருளை கொடுக்கிற பொழுது, நாயகமே கையில் கூட வாங்கியதில்லை அம்மா, நாயகமே இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அர்ப்பணம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் அர்ப்பணம். என்னை விட ஏழைகள் இருந்தால் அதை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், என்னை விட ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். ஒரு நாள் பெருமானார் சொன்னார்கள், மதீனாவில் உன்னை விட யார் ஏழை இருக்கிறார் அம்மா, மதீனாவில் உன்னை விட யார் ஏழைகள் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த தர்ம சிந்தனை அல்லாஹ் கொடுக்கிற சிந்தனை. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, இந்த தர்மம் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்திவிடும். இதைத்தான் பணம் மூன்றாவதாக செய்ய வேண்டியது தர்மம். நம்ம சம்பாதிக்கிற பணத்தில், நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் ஹக்குல்லி ஸாஹிலி வல் மஹ்ரூ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், கேட்டு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, அது அவன் காசு. பிச்சைக்கார வந்து கேட்கிறான்னா நம்ம காசு இல்ல, அவன் காசை கேட்கிறான், நம்ம ஜோப்புல இருக்கு, அவனுக்கும் ஹக்கு இருக்கிறது. அதனால பிச்சைக்கார உரிமையோடு கேட்கக்கூடாது. ஒருத்த அப்படி போய் கேட்டான், நேரா போய் பணம் கொடுங்க பிச்சைக்காரன், ஏன்டா பணம் பிரிஞ்ச போடின்னு கேட்டுட்டான். ஏன் உன் சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்றிருக்கான், ஏன் பங்க பிரிச்சு கொடுன்றிருக்கான், ஒரு சொத்துல எனக்கு பங்கு இருக்கு, ஏன் பிரிச்சு கொடு. அவன் உள்ள போனவன் போயிட்டு அஞ்சு நிமிஷம் கொண்டு கொடுத்தான், இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிற அஞ்சு நிமிஷம் கொடுத்திருக்கிற. ஆமா, என் சொத்துல எல்லாத்துக்கும் பங்கு இருக்குல்ல, எல்லா முஸ்லீமுக்கும் என் சொத்துல பங்கு இருக்குல்ல, அத்தனை பேருக்கு பிரிச்சு பார்த்தேன், உனக்கு ரெண்டு நிமிஷம் தான் வந்துச்சு, மூணு காசு எக்ஸ்ட்ரா போட்டு கொண்டு வந்து அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்கேன். நான் அன்புக்குரியவர்களே, இப்ப வரக்கூடியவர்களை இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற பண்பு கொண்டவர்களாக நம்முடைய இயற்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாலாவது, தனக்கு செலவழிக்கலாம், ஜகாத்து கொடுக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நான்காவதாக, நம்முடைய பண உருவத்தை வளர்க்க வேண்டும். உருவத்தின் அன்பை வளர்க்க பயன்தர வேண்டும். அன்பை வளர்ப்பது என்றால் மூன்று வகைகளில் வளர்க்கலாம். எதையாவது முதலில் அழகாக பேசுவார்கள், முருவத் என்பது, அன்பு என்பது மூன்றை கொண்டு உண்டாகும். ஒன்று விருந்து, இன்னொன்று அன்பளிப்புகள், மூன்றாவது உதவி செய்தல். இந்த மூன்று நாளையுமே அன்பை வளர்க்கலாம். இந்த விருந்தோம்பல் அல்லாஹு அக்பர் அரபுகளுக்கே உரிய கலாச்சாரம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தன்னை தேடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் விருந்தோம்பல் செய்த பண்பாடுகள், ஹதீஸ் நூல்களிலே லியாபத்துக்கு என்று தனி பாடல்கள். எவ்வளவு விருந்து, எவ்வளவு விருந்து! அல்லாஹு அக்பர். உம்மு சுலைம் ரலியல்லாஹுவுக்கு பேரே அல் முக்மினத்து தாஹியா. யாரு வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா நேரம் உம்மு சுலைம் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தால் உம்மு சுலைம் தன் வாழ்க்கையில் இல்லை என்றே சொன்னதில்லை. எத்தனை விருந்தாளிகள் வந்தாலும் ஆக்கி போட்டு பண்பு கொண்ட உம்மு சுலைம் ஒரு நிலை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்மு சுலைமை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர்களின் கணவரை பார்த்து சொல்லுகிறார்கள், லஹிக்கல்லாஹுமின் குஸ்ரத்தை, அல்லாஹ் உன் குடும்பத்தை பார்த்து சிரித்தானம்மா. நீ கொடுக்கிற விருந்தெல்லாம் பார்த்து அல்லாஹ்வுல் ஆலமீன் சிரித்தான். எந்த அளவுக்கு விருந்திருக்க வேண்டும்! ஆனா இன்னைக்கு நம்முடைய விருந்தோம்பல் கலாச்சாரம், அல்லாஹு அக்பர் விருந்துக்கே போர்வோம் நம்முடைய சமூகத்திலே. இன்னைக்கு விருந்தாளி வர்ற மாதிரி தெரிஞ்சாலே இவங்க வேற வேண்டி விருந்துக்கு போயிடுறாங்க. இந்த பரிச்ச நேரங்கள் எல்லாம் பார்க்கலாம், பரிச்ச நேரம் விடுமுறை எல்லாம் விட்டாக்கா இங்க இருந்து போன் பண்ணுவாரு, ஒரு மூணு நாளைக்கு அங்க வரலான் இருக்கிறோம். அல்லாவே, அந்த நாள் தான் நாங்களும் மெட்ராஸுக்கு டிக்கெட் போட்டிருக்கிறோம், போட்டே இருக்க மாட்டார். என்ன இவருக்கு பட்ஜெட் பிரச்சனை, பட்ஜெட் பிரச்சனை. ஏற்கனவே உதச்சுட்டு இருக்கும் காசு, விருந்தாளி வந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கு வேற 4000 5000 செலவாகுமே, என்ன செய்யறது என்று சொல்லி. விருந்தாளிகள் விருந்துக்கு வருகிற பொழுதே தன்னுடைய உணவையும் பொருளையும் தான் கொண்டு வருகிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், அந்த விருந்தோம்பல் கலாச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு உரித்தான கலாச்சாரம். அன்புக்குரியவர்களே, அந்த கலாச்சாரம் இன்றைக்கு நொறுங்கிக் கொண்டே இருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், ஏழை அலி, பணக்கார அலி அல்ல, ஏழை அலி. வாரத்தில் ஒரு நாள் எனக்கு எனக்கு விருந்தாளி வரவில்லை என்றால், வாரத்தில் ஒரு நாள் என் வீட்டுக்கு விருந்தாளி வரவில்லை என்று சொன்னால் அதாவது இறங்கி விடுமோ என்று நான் பயப்படுவேன் என்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நடக்கிற இந்த விருந்தோம்பல் நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சில பேர் இருக்கிறாங்க மாஷால்லா பெரிய கொடைவள்ளல்கள், எப்படின்னா தானும் விருந்துக்கு போறதில்லை, அடுத்தவங்களே வர விருந்ததில்லை. அதுல நம்ம வந்து எப்பயுமே போய் பழக்கம் இல்லை, வந்து பழக்கம் இல்லை. எங்க நல்ல பழக்கமா? அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். ஒரு நோக்கமே என்னன்னா, ஒரு தடவை போயிட்டா தான் ரெண்டு தடவை வந்துட்டாட்டா என்ன செய்யறது, என்ன செய்யறது, போயிருச்சுன்னு சொன்ன சிக்கன் ஆகி போயிருந்தேன். அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். இந்த விருந்தோம்பை முறைகள் அதுலயும் புகாரி சரீபிலே ஒரு ஹதீஸ் வரும், ரொம்ப அழகான ஹதீஸ். திருமண சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு நாட்கள் சாப்பிடவில்லை என்ற செய்தி உம்மு சுலைமர் ரலியல்லாஹுக்கு கிடைத்துவிடும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 90 பேர்களோடு, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா புகாரியினுடைய விரிவுரையாளர் எழுதுகிறார்கள், 90 பேர்களோடு பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உம்மு சுலைமர் ரலியல்லாஹு பெருமானார் சாப்பிடவில்லை என்று சொல்லி தன் மகன் அனஸ் ரலியல்லாஹு இடத்துல ரெண்டு ரொட்டியை சுட்டு கையில கொடுத்து இதை போய் பெருமானாருக்கு கொடு என்று சொல்ல, அனசரலி எல்லா ரொட்டியை எப்படி வைக்கிறதுன்னு கூட தெரியாம ஒரு பக்கத்து சாலனா புடிச்சுக்கிட்டு ஒரு பக்கத்து இந்த பக்கம் ரொட்டியை புடிச்சுக்கிட்டு அனசரலி எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை தானே. பெருமானார் செல்லல்லாக அடிவசலத்தோட 90 பேர் இருக்கிறத பார்த்துட்டு அனசரலி எல்லாம் சின்ன பிள்ளை கொஞ்சம் இக்மத்தா வேலை செஞ்சாரு. எல்லாரும் ரசூல்லாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவர் மட்டும் தூரத்துல இருந்து ரெண்டு ரொட்டி இப்படி ஆட்டினார். நாயகமே உங்களுக்கு ரொட்டி கொண்டு வந்திருக்கேன், இப்படி ரெண்டு ரொட்டி ஆட்டி இருக்கிறேன். சில பேர் இப்படி என்ன செய்யறது உண்டு. ரெண்டு ரொட்டி ஆட்ட உடனே பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹக்கீம் இல்லையா, சொன்னார்களாம், அனஸ் உங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க 90 பேர் இருக்கிறோம், நாங்க உங்க வீட்டுக்கு தான் சாப்பிட வர்றோம்னு போய் சொல்லுங்க. அனஸ் நிக்கல, இருக்கிறதே ரெண்டு ரொட்டி இருக்கிற மாமா எல்லாம் சுட்டு ரெண்டு ரொட்டியை சுட்டு கொடுத்து விட்டு இருக்க அந்த அம்மா. அனஸ் எல்லாம் வேக வேகமாக ஓடி போய் தன்னுடைய தகப்பனார் அபூ தல்ஹாவிடத்திலே சொல்ல, அபூ தல்ஹா துடித்து போய் 90 பேர்களோடு பெருமானார் வருகிறார்களா, வீட்டிலே எதுவுமே இல்லையே, வீட்டிலே எதுவுமே இல்லையே என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு தன் மனைவி உம்மு சுலைம் இடத்திலே சொல்ல, உம்மு சுலைமினுடைய ஈமான் எவ்வளவு தெரியுமா, நம் குடும்பத்தை பற்றி பெருமானாருக்கு தெரியாதா, ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது, பொறுத்து இருந்து பாருங்கள் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா வீட்டை மட்டும் சுத்தம் செய்து பாய் விரிந்து வைத்திருக்கிறார்கள். இருக்கிற ரெண்டு ரொட்டி பிச்சு போடப்பட்டிருக்கிறது, இருக்கிற குழம்பு ஊற்றப்படுகிறது, அந்த வீட்டின் கட்டமைப்பு 10 சாப்பிடலாம், அவ்வளவுதான். 10 பேர்களாக சாப்பிட்டார்கள், 10 பேர்களாக அந்த 2-3 ரொட்டியை சாப்பிட்டார்கள். முடிந்து எழுந்து வருவார்கள், அடுத்து செல்லுவார்கள், எழுந்து வருவார்கள், 90 பேர் சாப்பிட்டார்கள். அதற்கு பிறகு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையிதுல் கௌம் அல்லவா, நம்முடைய தலைவர்களை போன்று தான் சாப்பிட்டுட்டு மற்றவனுக்கு டாட்டா காட்டிட்டு போற தலைவர் எல்லாம் இல்ல, எல்லோருக்கும் உணவு கொடுத்து விட்டு கடைசியிலே உண்ணுகிற அந்த கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் சாப்பிட்டு விட்டு சொன்னார்கள், அம்மா உம்மு சுலை, அம்மா உம்மு சுலை, உன்னுடைய உணவில் ஏதாவது குறைந்திருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லை நாயகமே, அதிகரித்துத்தான் இருக்கிறது நாயகமே, அல்லாஹ் விருந்து இப்படித்தான் அம்மா அதிகரிப்பான் என்றார்கள். விருந்தோம்பை கலாச்சாரம் இது அன்பை வளர்க்கும். அதனாலதான் உறவுகளுக்குள்ள அன்னைக்கு அன்பு இருந்தது. இன்னைக்கு கல்யாணமே எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, இந்த கல்யாண விருந்து கூட அப்படி மொத்தமா கான்ட்ராக்ட் கொடுத்துட வேண்டியது, ஏதோ ரெண்டு ஆள் உட்காந்து அவன் யார் என்னன்னு தெரியாது, வந்தவங்களை எல்லாம் அந்த சினிமாவில் சிரிக்கிற மாதிரி சிரிச்சு உண்டு எல்லாத்தையும் போக வேண்டியது, ஆடு மாடு ஓட்டுற மாதிரி ஓட்டி. இன்றைக்கு விருந்தோம்பல் கலாச்சாரம் எல்லாமே இந்த கலாச்சாரம் மாறி போனது, எல்லாம் ரெடிமேட் கலாச்சாரம். விருந்துக்கான மரியாதை இல்லை, முறையாக அழைக்கப்படுகிற பண்பாடுகள் இல்லை. இப்ப நம்முடைய பொருளாதாரம் அன்பை வளர்க்க வேண்டுமானால் அதற்கு முதலில் தேவை இல்லையாப்பா விருந்தோம்பல். இரண்டாவதாக அன்பை வளர்ப்பது ஹதியா அன்பளிப்புகள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆடையை அணிந்திருக்கிறார்கள், அந்த ஆடை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிடிக்கவில்லை. பெருமானார் தன் தோழர்களை அழைத்து சொன்னார்கள், புகாரியிலே பதிவான ஹதீஸில் அபூஜனம் இடத்திலே அம்பஜானிகா என்ற ஆடை இருக்கிறது, அதை எனக்கு அன்பளிப்பு செய்வதாக சொன்னார், இதை கொடுத்துவிட்டு அதை வாங்கி வாருங்க. அபூஜஹம் போனவுடன் தன் ஆடையை பழைய ஆடையை வாங்கிக் கொண்டு அபூஜஹம் கொடுத்தார். அம்பஜானியா என்ற ஆடையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அன்பளிப்பு செய்தார். அதை ஏற்றுக்கொண்டார்கள். வரலாற்று அன்பளிப்பு கலாச்சாரம் இன்னைக்கு அதை நம்மால் அப்படி மொய்யாக்கிட்டான். மொய்யிங்கிறது அன்பளிப்பு இல்ல, அதை கொடுத்துட்டு எதிர்பார்க்கிறது. 200 ரூபாய் கொடுத்துட்டு பேர் பெருசா கொட்ட எழுத்துல எழுதி ஒரு தட்டு தான் கொடுத்துருப்பான். அதுக்குள்ள பார்த்தா அன்பளிப்பு இவருக்காக அவருக்காக சொல்லிட்டு அதுல ஒரு 4 வரியை போட்டு கொடுத்து 100 ரூபாய் கொடுத்துட்டு 300 ரூபாய் எதிர்பார்க்கிறது. அன்புக்குரியவர்களே, இது அல்ல ஹதியா என்பது. எதிர்பார்ப்பு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு அள்ளி கொடுத்த ஹசன் அலி அல்லாஹு தஆலா கடன் வாங்கி ஹசன் அலி அல்லாஹு தஆலா நிறைய கடனில் இருக்கிறார்கள் என்ற செய்திதான் கிடைக்கிறது. மாவியார் அலி அல்லாஹு தஆலாவுக்கு மாவியார் அலி அல்லாஹு தஆலா 80,000 தன்னுடைய சொந்த பணம் 80,000 திருகத்தை அன்பளிப்பாக கொடுத்து ஹசன் அலி அல்லாஹுவினுடைய கடன் நீங்குவதற்கு உதவி செய்தார்களே, இது ஹதியா. தன்னுடைய தோழன் கஷ்டத்தில் இருக்கிறான் என்று அவர்களுக்கு அன்பளிப்பு செய்கிற பண்பாடுகள் சகாபாக்களிடத்திலே அதிகம் இருந்தது. இன்றைக்கு நம் பழக்கம் என்ன தெரியுமா, அவன் கஷ்டத்தில் இருக்கிறான்னு சொன்னா இவன் வந்து ஒரு ஈசா சவாவே நடத்திடுவான். கஷ்டத்தில் இருக்கிறான்னு சொன்னா அதற்கு ஒரு துவா ஒதுக்க, இனிமேல் இவன் கஷ்டமே தீரக்கூடாது. எதுக்குற துவா ஒதுக்க கொஞ்சம் நல்லா இருக்கணும். இவன் கஷ்டம் இனிமேல் தீரவே கூடாது. இவன் செஞ்ச தொல்லை தாங்க முடியல, இனிமேல் இவன் இந்த கஷ்டத்திலிருந்து எந்திரிக்கவே கூடாது. அப்படி ஒரு துவா செய்ய அல்லாஹ் அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். அன்பை வளர்ப்பதில் மூன்றாவது யானா, அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல். யானா கஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாமே தேடி சென்று உதவி செய்தல். உங்களுக்கு ஒரு வரலாறை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அன்புக்குரியவர்களே. முகம்மது இப்னு அம்ரில் வாக்கிதி ரலியல்லாஹு தஆலா கொடுத்தே கொடுத்து கொடுத்து சிவந்த கரம். முகம்மது இப்னு அம்ரில் வாக்கிதி பெருநாள், நாளைக்கு பெருநாள். இன்றைக்கு நாயகத்தினுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வருகிறார், கஷ்டமா இருக்கு, நாளைக்கு நோன்புக்கு செலவழிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, என்ன செய்யறது, உங்கள்கிட்ட கேட்டா கிடைக்கும் சொல்லிட்டு வந்தேன் என்று வர தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கிற பண்பு இருக்கிறதே, அதுவே உயர்ந்த பண்பு. 10,000 திருகம் வைத்திருக்கிறார்கள் முகமது இப்னு அம்ரின் வாக்கிலி. 10,000 திருகம் மனைவிட்ட போய் கேட்டாங்க, இது மாதிரி என் நண்பர் வந்திருக்கிறாரு, அது ரசூலின் குடும்பத்தை சார்ந்தவர் வந்திருக்கிறாரு, நம்ம ஒரு 5,000 வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு 5,000 கொடுக்கலாமான்னு கேட்க அந்த மனைவி சொன்னார்கள், என்ன பேச்சு பேசுறீங்க, ரசூலின் குடும்பம் வந்திருக்கிறார்கள், நாம எவ்வளவு வேண்டாலும் கஷ்டப்படலாங்க, நாயகத்தின் குடும்பம் கஷ்டப்படலாமா, 10,000 கொடுத்து விடுங்கள். அந்த பெண்மணியினுடைய மகத்துவம் அகல வைத்திற்கு கொடுத்த மரியாதை 10,000 கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார். இந்த ரசூலின் குடும்பத்தை சார்ந்தவர் வாங்கி செல்கிறார். இவர் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு ஹாஷினி ஒரு வியாபாரி, இவருடைய நண்பர் வந்து கேட்கிறாரு, நாளைக்கு நோன்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது செய்யுங்க, ஹாஷினிகளுக்கு நாயகத்தின் குடும்பத்திற்கு கொடுத்தே பழக்கம் இல்லையா, அந்த பையத்துக்கு அப்படியே கொடுத்துட்டாங்க அவங்க. இந்த முகமது இப்னு அம்ருல் வாக்கிலி இந்த வியாபாரியோடு வியாபார தொடர்பு நேரா போய், எங்க எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது, அவருக்கு அதே பையன் அப்படியே கொடுத்துட்டேன். அதே பையன் கொடுத்த உடனே முகமது இப்னு அம்ருல் வாக்கிலி பாக்குறாரு, நான் கொடுத்த பையன் எப்படி வந்துச்சுன்னு கேட்டார். நான் ஹாஷிமிக்கல்லவா கொடுத்தேன், நாயகத்தின் குடும்பத்திற்கு கொடுத்தேன், உங்களுக்கு எப்படி வந்தது, அவங்கள்ட்ட போய் கஷ்டம் நான் கேட்டேன் எனக்கு தூக்கி கொடுத்துட்டாரு, நீங்க வந்து கேட்டீங்க உங்களுக்கு வந்துருச்சு. இந்த முகமது இப்னு அம்ருல் வாக்கிலி கொடுத்தே பழக்கப்பட்ட முகமது இப்னு அம்ருல் வாக்கிலி ஒரு காலம் ஒன்றுமே இல்லாமலாகிவிட்டார். மனிதனுடைய வாழ்க்கை ஊஞ்சல் வாழ்க்கை இல்லையா, ஏறியவன் இறங்குவான், இறங்கியவன் ஏறுவான், ஒன்றுமே இல்லாமல் கொடுத்து கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்ட முகமது இப்னு அம்ருல் வாக்கிலியை தேடி தேடி மக்கள் வருகிறார்கள், கேட்டு கேட்டு மக்கள் வருகிறார்கள், கொடுப்பதற்கு இல்லை கொடுப்பதற்கு இல்லை, அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள், தொழுகிறார்கள், அழுகிறார்கள், தொழுகிறார்கள். பிறப்பே என்னை தேடி வரக்கூடியவர்களிடத்தில் என் குறையை நான் அழைத்து நான் அழைத்து வைத்திருக்கிற இந்த குறையையும் நீ வெளிப்படுத்த விரும்புகிறாயா, அவர்களுக்கு என்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் வாய்ப்பை எனக்கு கொடு என்று கேட்கிறார்கள் முகமது இப்னு அம்ருல் வாக்கி. அந்த காலத்து மன்னர் மஹ்மூன் இவர்களுடைய கனவில ஒருவர் தோன்றி சொன்னார், முகமது இப்னு அம்ருல் வாக்கிதி ஃபீஹி இஜ்தமஅ ஸஹாபு வல் ஹயா, இஜ்தமஅ ஃபீஹி ஸஹாபு வல் ஹயா. அந்த முகமது இப்னு அம்ருல் வாக்கிதி தடுமாறிக் கொண்டிருக்கிறார் மஹ்மூன், அவருக்கு கொடுத்து பழக்கப்பட்டவர் கேட்பதற்கும் வெட்கப்படக்கூடியவர். அவரை கொடுத்த காரணத்தினால அடுத்தவங்கள்ட்ட கேட்க அவர் வெட்கப்படுறாரு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று ஒரு கனவு கண்டார் மாமு. அன்புக்குரியவர்களே, மறுநாள் காலை மாமூன் 100,000 திரகம் கொண்டு போய் மாமதிமன் அமருள் வாக்கிரி இடத்திலே கொடுத்தார். அந்த மாமதிமன் அமருள் வாக்கிரி அதை கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். பெருங்கொண்ட கோடீஸ்வரனாக கொடுக்கிற சகியாக குடைவள்ளலாக மாறிப்போனார்கள் இஸ்லாமிய வரலாறு. தன் வரலாற்றை சொல்லிக் காட்டுகிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இப்படி ஒருவர் கஷ்டப்படுகிற பொழுது, ஏழைகளுக்கு உதவி செய்தவர், தர்மம் செய்தவர், கஷ்டப்படுகிற பொழுது அவருடைய கண்ணீரை துடைப்பவர்களாக நாம் மாறிப்போயிருக்கிறோமா? ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்தவர்களை பாருங்கள், போராக்களை பாருங்கள். யாராவது ஒரு ஏழை கஷ்டப்பட்டு கீழே இறங்கிட்டான், விழுந்துட்டான்னா ஓடி வந்து தூக்கும் பண்பாடு, ஓடி வந்து தூக்கும் பண்பாடு. யாரையும் அவர்கள் கீழே விழ விரும்புவதில்லை, விழ விடுவதும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த ஆனா நம்மிடத்தில் எத்தனை பேர்களிடத்தில் இருக்கிறது? தன் சொந்தம் மருத்துவமனையிலே டயாலிசிக்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு வாரத்திற்கு 4,000-5,000 தேவைப்படுகிறது. வீடு வாசல் சொத்து சுகம் அத்தனையும் இழந்து போனார். எங்கோ நடப்பதல்ல, இங்கு நடப்பது. அன்புக்குரியவர்களே, நம் சகோதரர்களுக்கு நடப்பது. ஆனால் அவர்களின் சகோதரர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். கொடுக்க மனமில்லை. வாரம் வாரம் அள்ளி கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றும் என்று சொல்லி இயேசுகிற பண்பாடு கொண்டவர்களாக இருக்கிறோமே தவிர, இவர்களுக்கு உதவுகிற, உதவிக்கரம் நீட்டுகிற, நம் சமுதாயத்தை காப்பாற்றுகிற, நம் சமுதாயத்திற்கு கரம் கொடுக்கிற, நம் சமுதாயத்தை உயர்த்துகிற பண்பாடு எத்தனை இவர்களுக்கு இருக்கிறது? இது செய்தால் இந்த பணம் நன்மைக்கு பயன்படுகிறது. அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். உருவத்தில் அஞ்சாவதாக இந்த பணம் விகாயத்துல் ஆர்வம், நம்முடைய மானத்தை காப்பதற்கு பயன்தர வேண்டும். மானம் காக்க இந்த பொருள் மிக அவசியம். இஸ்லாமியர்களுடைய மானத்தை, பொருளாதாரத்தை கொண்டு நிறைய பேர்கள் காத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அதை வைத்து காக்க வேண்டிய அவசியத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மானம் காப்பது இந்த பொருளாதாரம். உபைதுல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அரசியல் நெருக்கடி. உபைதுல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு அரசியல் நெருக்கடி. அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஒருவர் திட்டம் போட்டார். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் இல்லையா? அப்பாஸ் ரலியல்லாஹு பெரிய அறிவாளி. இப்னு அப்பாஸ் அதை விட பெரிய அறிவாளி. அவங்க சகோதரர் அந்த ஜீன் இல்லையா? யார் திட்டம் போட்டானோ அவனையே கூப்பிட்டு தாவத்து கொடுத்தாரான். சாப்பிட்டு முடிச்ச உடனே உபைதுல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு இன்னைக்கு மட்டும் தாவத்து இல்லை, நீ மௌத்தா போற வரைக்கும் நான் உனக்கு சோறு போடுறேன். இதை கேட்ட உண்ணாம வெட்ட வந்தவன் உபைதுல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு நெருக்கடி கொடுத்தவன் அவனை பாதுகாக்கிற பாதுகாவலனாக மாறிப்போனான். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பார்கள், அவனை வைத்தே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் பாதுகாத்தார். என்னுடைய இந்த தர்மம் அன்புக்குரியவர்களை பாதுகாப்பை வழங்கியது என்கிறார்கள். இப்ப விகாயத்துல் ஆர்வம், இஸ்லாமிய எதிரிகள் அவர்களை இழுப்பதற்காக நாம் செலவழிக்கிற இந்த பணம் இருக்கிறது, இது வீண் பணம் அல்ல என்று மார்க்கம் பேசுகிறது. விக்காயத்துள் ஆர்வம், நம்முடைய மார்க்கத்தை, கௌரவத்தை, நம்முடைய அந்தத்தை பாதுகாப்பதற்காக செலவழிக்கிற பணம், அதுவும் இபாதா. ஆறாவதாக உஜ்ரத்துல் இஸ்திஹ்தாம், நம்முடைய பொருளாதாரம் பயனுள்ள பொருளாதாரமாக ஆக வேண்டுமானால் நமக்கு கீழே உள்ளவர்களுக்கு நாம் செலவழிக்கிறோமே, நமக்கு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் செலவழிக்கிறோமே, இந்த பணத்திலே தான தர்மங்கள் அதிகம் இருக்க வேண்டும். உஜ்ரத்துல் இஸ்திஹ்தாம் என்று சொல்லுவார்கள். நமக்கு கீழே யாரெல்லாம் வேலை செய்யறாரு, ஒரு முஸ்லீம் வேலை செய்யறாரு, காபிர் வேலை செய்யறாரு, யார் வேலை செஞ்சாலும் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்து அவர்களின் அன்பை பெறுவதும் இபாதா. ஆனா நம்ம என்ன செய்வோம் சொன்னா, அவனுக்கு 10,000 சம்பளம் பேசிட்டு கொடுக்கும் போது 8,000 கொடுக்கிறது, அவன் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான். அப்படின்னா இருந்தா தான், இல்லைன்னா நம்மால சும்மா இருக்க மாட்டான். ஒரு 25,000 முன்னாடி அட்வான்ஸ் கொடுங்கன்ட்டு இங்க வாங்கிட்டு அடுத்த கடையில போய் சேர்ந்துவான். முன்னாடி இருக்கிற கடையிலேயே சேர்ந்துட்டு குறைச்சு குறைச்சு பார்ப்பான் முதலாளி. அவன் உன்னை இழுச்ச வாங்கினாங்க பத்தி இல்ல, 4 பேர் சேர்ந்து உன்னை இப்படி ஆகுனா நீ நடுத்தருக்கு போயிடுவேன், உயிர் சொல்ற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருப்பான். இதுவும் தவறு. அந்த தனக்கு கீழே இருப்பவர்களை அடித்து வாழ்வதும் தவறு. தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு அதிகம் உதவ வேண்டும். லைத் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலாவின் வரலாறுகளை பார்க்கிறோம். தன்னிடத்திலே பணி செய்த அந்த பணியாளர் ஏதோ நோய்வாய்ப்பட்டு அந்த பணியாளருக்கு கொஞ்சம் தேன் தேவைப்பட்டது. லைத் இப்னு சாதினுடைய பணியாளருக்கு கொஞ்சம் தேன் தேவைப்பட்டது. லைத் இப்னு சாதிடத்திலே வந்து கேட்டார், எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, எனக்கு தேன் கொஞ்சம் வேண்டும் என்று சொல்ல அவர் கேட்டது கொஞ்ச தேனதாம். தேனினுடைய டின்னை அனுப்பினார்களாம், ஒரு டின்னு தேன் அனுப்பினார்களாம். மற்றவர்கள் கேட்டார்கள், என்னங்க லைஸ், லைஸுக்கும் கொடுத்தே பழக்கம், என்னங்க லைஸ், அவருக்கு தேவைக்கு தேன் கேட்டால் நீங்கள் டின்னை அனுப்புகிறீர்கள், அவன் என் பிள்ளை தானே, என் கடையில் இருப்பவன் என் பிள்ளை, என் பிள்ளை செய்யாத வேலையை அவன் செய்கிறான், அவனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு ரிசுக்கு கொடுக்கிறான், அவனுக்கு போகத்தான் என் குடும்பத்திற்கு என்றார்கள் லைஸ் இப்னு சாத். அல்லாஹ் அக்பர். இஸ்லாமிய பண்பாடுகள் எவ்வளவு அழகான நற்குணத்தை போதிக்கிறது. ஆனா நாம நம்மிடத்தில் வேலை செய்பவர்களுக்கு இந்த ரமலான் மாதத்தில் எப்படி நடந்திருக்கிறோம்? அல்லாஹ் அக்பர். ஏழாவதாக, இந்த பணம் செய்கிற நன்மை பொது காரியங்களுக்கு பயன் தர வேண்டும். இதுவரைக்கும் ஒரு நாலு பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு பயன் தந்த இந்த பணம் நம்முடைய பொருளாதாரம் பொது காரியங்களுக்கு பயனாக மாற வேண்டும். பொது காரியங்கள் என்றால் ஆயிரம் ஆயிரம் காரியங்களை மார்க்கம் சொல்லுகிறது. சாவாக்கள் அதை செய்தார்கள். பினாவுல் மஸ்ஜித், பள்ளி கட்டுவது, பள்ளி கட்டுவது. தர்மபுரியில இப்ப சமீபத்தில் தர்மபுரிக்கு அருகில சின்ன சின்ன கிராமம், ஒருவர் முகீனுத்தீன் நல்ல பேர், அழகான பேர், தீனுக்கு உதவியான, 4 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் இதுக்குள்ளேயே சின்ன சின்ன பள்ளி கிராமங்களுக்கு கட்டி கொடுத்து அங்கே தொழுகையாளிகளை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் அக்பர். முபீனுத்தீன் தீனுக்கு உதவியாளராகவே அல்லாஹ் ஆக்கிக் கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மருமகனார் அலியுன் கரம் அல்லாஹ் வஜி, அலியுன் கரம் அல்லாஹ் வஜி என்றவர்கள் சொல்லுவார்கள், தன் வீட்டை கட்டுவதற்கு முன்னால் யார் ஒரு பள்ளியை கட்டிவிட்டு வீடு கட்டுகிறாரோ அவர்களின் சந்ததிகளில் ஏழ்மையை அந்த சந்ததிகள் பார்க்கவே பார்க்காது. தன் வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன பள்ளிவாசல், ஒரு 4 லட்சம் 5 லட்சத்தில் ஒரு அழகான சின்ன பள்ளிவாசலை கட்டினார், அதற்கு பிறகு வீட்டை கட்டினார், அந்த குடும்பம் ஏழ்மையை சந்திக்காது என்றார்கள் அலிகுன் கரமல்லாஹு வஜா. அவங்க வரலாறையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல பள்ளியை தான் கட்டினாங்க, அதற்கு பிறகுதான் வீடு கட்டினார்கள். வரலாறு பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளே நுழைந்த உடனே தனக்கு வீட்டை பெருமானார் கட்டவில்லை. இது சுன்னத்தே ரசூல். தனக்கு வீடு கட்டவில்லை. பெருமான் நபிகள் கோமான் சாமி நூனி பனு நஜார், பனு நஜாரே இந்த விளக்கு வீங்க, நான் வாங்கி இங்கே பள்ளியை கட்ட வேண்டும், முதல்ல பள்ளி, அதற்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தன்னுடைய வீட்டை கட்டினார்கள். வரலாறு பேசுகிறது. அப்ப பள்ளியை கட்ட வேண்டும், இதற்காக செலவழிக்கிற பணங்கள் அல்லாஹ்விடத்திலே பெரும் அந்தஸ்தை கொடுக்கும். சின்ன வீடாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் சொர்க்கத்தில் உயர்ந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. குமார் நபிகள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மருத்துவமனையை சஹாபாக்கள் கட்டியிருக்கிறார்கள், பின்னால் உள்ளவர்கள் கட்டியிருக்கிறார்கள், யத்தீம்கானாக்கள். இன்றைக்கு நம் சமுதாயத்திற்கு நிறைய தேவை. நிறைய பேர்கள் யத்தீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய விதவைகள் நம் சமுதாயத்திலே இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். சின்ன சின்ன காரணங்களுக்காகவெல்லாம் தலாக் கொடுத்துவிட்டு விதவைகளாக ஏராளமான விதவைகள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களை வாழ வைக்கிற இடம் நமக்கு தேவைப்படுகிறது. பைத்துல் மால் நடத்துவதற்கு பைத்துல் மால் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. இதற்காக வேண்டி கொடுப்பது, இது எல்லாம் செலவுகளில் சிறந்த செலவினம், பணத்தால் நடக்கிற நன்மைகள் இந்த ஏழு. அடுத்த மூன்று, பணத்தால் ஏற்படுகிற தீமை. அல்லாஹ் அக்பர். பணத்திற்கு என்று முதலாவது ஏற்படுகிற தீமை என்ன தெரியுமா? பணத்திற்கு என்று தனி சக்தி இருக்கிறது அவனை பாவத்தின் பக்கம் இழுத்துச் செல்வதற்கு. பணம் வந்துருச்சுன்னு சொன்னாவே இயற்கையாகவே பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவான். பணம் வர்றதுக்கு முன்னாடி பொய் இருக்காது. பணம் கூட கூட கூட அந்த பணத்தை பெருக்க பொய் வந்துவிடும், ஏமாற்றுவது வந்துவிடும், பொய் சத்தியம் வந்துவிடும், பொய் சத்தியம் வந்துவிடும், அடுத்தவர்களை தாழ்வாக நினைத்தல் இத்தஸ்பா வந்துவிடும். இது எல்லாம் பணத்தால் நடக்கிற பாவங்கள். பணம் வருவதற்கு முன்னால் இது இல்லை, பணம் வந்ததற்கு பிறகு இது எல்லாம் வந்துவிடும். இழப்பு வந்துவிடும், டான்ஸ் வந்துவிடும். இந்த பணத்தை இஸ்ராப்பாக பணத்தை வேறு வகையிலே செலவழிக்கிற பாவமான காரியங்களுக்கு செலவழிக்கிற பண்பாடுகள் வந்துவிடும். இது பணத்தால் ஏற்படுகிற தீமை. ஆனா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? இந்த மேல்மட்டத்தில் அதுவும் ஐடி படிக்கக்கூடிய அல்லது மேல்மட்ட வியாபாரிகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக ட்ரிங்க்ஸ் பண்ண தண்ணீர் அடிக்கிற மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிற இந்த தண்ணீரை இந்த மதுவை பயன்படுத்துகிற சூழல் நிறைய குடும்பங்களில் இருக்கிறது. இரவு நேரத்தில் போய் நல்லா குடிச்சிட்டு படுத்துறது, காலையில ஃபுல்லா ஹாஜியா, ராத்திரி ஃபுல்லா சைத்தான். நமது இல்லாமல் பாதுகாக்கவர்கள் அன்புக்குரியவர்களே, ஈமானி அழித்துவிடும் அந்த போதை, அந்த மது மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ஆனால் சர்வ சாதாரணமாக இதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமே. பணத்தால் ஏற்படுகிற இரண்டாவது தீமை இஸ்ராப், வீண்பிரயம். உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா? அல்லாஹ் அக்பர். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா நான்கு ஃபக்கீஹுகளில் நாலாவது ஃபக்கீஹ், மார்க்கம் சொல்லவர்கள். ஒரே ஒருத்தர் சாப்பாட்டில் ஒரு துண்டை கறி துண்டை விட்டுட்டு போயிட்டார், சாப்பிடல. இலைய சுத்தமா சாப்பிடல, தட்டை சுத்தமா சாப்பிடல, கறித்துண்டு ஒன்றை விட்டு விட்டு சென்றதற்காக அஹமது ரஹமத்துல்லாஹி தஆலா அவரிடத்தில் ஒரு மாதம் பேசவில்லையா? என்ன காரணம்னு சுத்தி சுத்தி வந்தவர் கேட்க, ஒரு மாசம் பேச மாட்டேங்கிறீங்களே, என்ன காரணம்? அது ஒரு இறைநேசர் ஒருத்தர் முகத்தை போச்சுக்கிட்டு முகம் பார்க்காம போனாக்கா எப்படி இருக்கும், என்ன காரணம் என்று கேட்க, அடுத்தவனுடைய பொருளை நீ எப்படி வீணடிக்கும். இந்த கதை அடுத்தவங்களுக்கு போயிருந்தா பயனா இருக்குமா இல்லையா? அடுத்தவனுடைய உணவை நீ எப்படி வீணடிக்கலாம் என்று கேட்டாங்களாம். நம்ம கல்யாணத்துல வந்து பார்த்திருந்தாங்கன்னா நடத்துறவனால கத்தல் பண்ணிருப்பாங்க. எண்ணி பார்க்கிறோம், ஒவ்வொரு திருமணங்களும் ஒவ்வொரு இணையினையும் காக்கிலோ அரை கிலோ வீணாகிறது. இஸ்ரா உலகத்திலேயே அதிகமாக இஸ்ரா செய்கிற சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம். இவர்கள் செய்கிற பணக்காரர்கள் செய்கிற இஸ்ராப்பிலே மட்டும் பல ஏழை குடும்பங்கள் வாழலாம். அப்ப இந்த பணம் இஸ்ராப்புக்கு செலவழிக்கிற பணம் இருக்கிறது, இது நரகத்திற்கு செலவழிக்கிற பணம் என்றால் மிக இல்லை. விஜயகோமானை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் சைத்தானின் சகோதரர்கள் என்கிறான் அல்லாஹ். சைத்தானின் சகோதரர்கள். மூன்றாவது பணத்தால் ஏற்படுகிற ஆபத்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வினுடைய திக்ரை விட்டும் அது வேறு வகையில் திருப்பிவிடும். பணம் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு நேரம் தொழுதுட்டு இருந்த ஆளு லட்சாதிபதியா மாறிச்சுன்னு சொன்னா கொடுங்கை மறந்துடும். இந்த பணம் பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டும் திருப்பிவிடும். நானே கொஞ்சம் பார்க்கலாம். அந்த நேரத்துல தான் சைத்தா கொண்டு வந்து வரிசைய வாடிக்கையாளர் வந்து நிற்பான். வரிசைய அல்லாஹு அக்பர் வாங்க சொல்ற வரைக்கும் ஈ ஓட்டிட்டு இருப்ப. அல்லாஹு அக்பர் நாலு பேர் வருவான், இதுவா தொழுகையா? எல்லாம் சோதிச்சு பாப்பா, இதுவா தொழுகையா, இதுவா தொழுகையா? சகாபாக்களா இருந்தா இதை நீயே வச்சுக்கோ. அடிக்கடி எல்லாம் சொல்லுவார்களே, பணமே நீ என்ன தொடர முடியாது, உருளிய கைதி நீ வேறால பார்த்துக்கோ, எனக்கு அல்லாஹுதான் வேண்டும், எனக்கு அல்லாஹுதான் வேண்டும் என்று அழி இருந்தார்களே. இதை போன்றிருந்தால் உலகத்தை தன் கையில் வைத்திருக்கிற ரபுல் ஆலமீன் அள்ளி கொடுத்து விட மாட்டானா? அப்ப இந்த பணம் உலக ஈடுபாட்டில் கொண்டு போய் திணிக்குமே தவிர அல்லாஹையும் ரசூலையும் மறக்க செய்துவிடும். இந்த மூன்றும் பணத்தால் ஏற்படுகிற ஆபத்துக்கள். ஆக இந்த பணம் ஏழு நன்மைகளையும் மூன்று தீமைகளையும் செய்யும். நாம் நம்முடைய பணத்தை வைத்து நன்மை செய்கிற நன்மக்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த தகுதியை தந்தருள்வானாக. வாஹுரு தஹ்வானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நேற்றைய தினம் கேட்ட கேள்விகள் 41 பேர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள் மஷா அல்லா, அதுல 32 பேர்கள் சரியாக பதில் எழுதியிருக்கிறார்கள். அதுல முதல் கேள்வி, ரோம் நாட்டு எதிரிப்படையின் தளபதி யாருன்னு கேட்டிருந்தோம், அதற்கான பதில் ருஸ்தும், அதற்கான பதில் ருஸ்தும். இரண்டாவது கேள்வி, நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போர்க்களத்தில் என்ன துவாவை கேட்டாங்க, இரவு நேரத்தில் கேட்கிற துவாக்கள் முக்கியமான துவா என்னன்னு கேட்டிருந்தோம். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்க நஸ்தீ. மூணாவது கேள்வி, அவாபில் தொழுகை எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எத்தனை ரக்கா தொழ வேண்டும்? பதில் பாதி வரை சொல்லி கொடுத்துட்டோம். மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் தொழகலாம், ஆறிலிருந்து 20 ரக்காத் வரை தொழலாம். இதுதான் பதில். அதை மூன்று பேர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஹிதாயத்துல்லா கணபதியை சார்ந்த ஹிதாயத்துல்லா எழுதியிருக்கிறார்கள். வந்திருக்கிறாரா ஹிதாயத்துல்லா? அல்ல. சாய்பாபா காலனியை சார்ந்த சமீர் பாரகல்லா டெய்லி எனக்கு எப்ப வருவாரு கேட்டுட்டே இருந்தார், வந்துருச்சு மாஷால்லா, ஆர்வம் தானே. அதே போல மரக்கடையை சார்ந்த மரக்கத்தளி அவர்கள் எழுதியிருக்கிறார் பாரகல்லா. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் பரிசுகளை வாங்குகிறார்கள். இன்றைய கேள்வி, முதல் கேள்வி, தன்னுடைய பணியாளருக்கு கொஞ்ச தேன் கேட்கிற பொழுது ஒரு டின் தேனை கொடுத்து அனுப்பிய இறைநேசர் யார்? அவர் தேவைக்குத்தான் தேன் கேட்டார், ஆனா இவர் ஒரு டின்ன கொடுத்து அனுப்பினர், அந்த இறைநேசர் யார்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை யாரின் சகோதரன் என்று சொல்கிறார்? அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை இதுக்கு மேல சொல்லிக் கொடுக்க முடியாது, யாரின் சகோதரன் என்று சொல்லுகிறார். மூணாவது கேள்வி, ஒரு இறைநேசர் தொழுகைக்கு வருகிற பொழுது மிக உயர்ந்த ஆடைகளை அணிந்து வருவார், அவர் யார்? ஒரு இறைநேசர் இபாதத்திற்கு வருகிற பொழுது மிக உயர்ந்த ஆடைகளை அணிந்து வருவார், அவர் யார்? இந்த மூன்று கேள்விகளுக்கும் நாளைக்கு பதிலளவில் நிறைய பரிசுகளை வேண்டுமாறு அன்போடு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அஃபில் லனா பிமா அஃரதிகல் வாஸிஆ யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அஃபில் லனா பிமா அஃரதிகல் வாஸிஆ யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம அஃபில் லனா பிமா அஃரதிகல் வாஸிஆ யா அர்ஹமர் ராஹிமீன்.